ഗുരു പരമ്പരായി നമഹ. സ്വാമി ദേശികൻ 750 மாநிலத்தோதிய மாமரை மன்னியனர் கலைகள் ஆனவை செப்பும் அரும்பொருள் அத்தனையே அருளும் தூணறி காட்டும் ராமாசமுனி தோத்திரஞ்சை ஊனமில் தோப்பதை ஓர் புகழ்வின்றி உய்வில்லையே. மாநிலத்தோதிய மாமரை மன்னிய நற்கலைகள் வேதம் சொல்லித்து நிறைய விஷயங்கள் நல்லபடியாக என்பதாக அந்த வேதத்தோட சாராம்சமாக உபனிஷத்துக்கெல்லாம் வந்தன. அந்த உபனிஷத்துக்கெல்லாம் ஆணவை செப்பும் அரும்பொருள் அத்தனையே அருளும் அரும்பொருள் உபனிஷத்துக்கெல்லாம் வேதம் என்ன சொல்லித்து வேதத்துல என்ன அனுகிரகம் கிடைச்சது என்பதாக உபனிஷத்துலாம் சொல்லித்தான். தூணறி காட்டும் ராமானுசமுனி தோத்திரஞ்சை அப்படி வேதத்தோட ரசார்த்தமாக உபனிஷத்துகள், உபனிஷத்துகளோட ரசார்த்தமாக சுவாமி தேசிகன் சம்பிரதாய கிரந்தங்கள்லாம் நிர்வாகம் பண்ணி அப்படிக்கு நமக்கு வந்து அனுகிரகம் பண்றாராம். தூணறி காட்டும் ராமானுசமுனி தோத்திரஞ்சை இப்படி தொல்வழியான நல்வழிய பகவத் ராமானுஜர் நமக்கு காட்ட அப்பேற்பட்டதான ராமானுச முனிய சுவாமி தேசிகன் தோத்திரம் செய்கிறாராம். ஊனமில் தூப்பலம்மான் ஓர் புகழ்வின்றி உய்வில்லையே. ஊனமில் தூப்பலம்மான் எம் சுவாமி தேசிகன் மேல எந்த குறையும் சொல்ல முடியாத அளவு அப்பழுக்கற்ற சுத்தியை உடைய அந்தரங்க சுத்தியை உடையவராக சுவாமி தேசிகன் இருந்தார். ஊனமில் தோப்பலையன்னா கைகால் நந்தி முடம்ங்கிறதெல்லாம் இல்ல, மனசுல எந்த விதமான கல்மிஷம் சுவாமி தேசிகன் துளி கூட கிடையாதான். எப்படி கிடையாது அப்படின்னா அவரோட அந்த ஸ்திதியை பார்த்தோம்னா ஸ்ரீரங்கத்துல நிர்வாகம் பண்றதுக்கு எம்பெருமான் நியமிச்சு ஸ்ரீரங்கத்துக்கு ரங்கநாதனே நம்மளாம் சொல்லுவோம் பர்சனல் லிமிடேஷன் ஒண்ணு சொல்லுவோமா அந்த மாதிரி ரங்கநாதனே நேரடியா ஆயுஷுன்னு வர சொல்லி ஆக்கியம் பிச்சு காஞ்சியம் கச்சியம்பதியிலேருந்து அங்க வந்த இருந்தாலும் எல்லாம் சம்பிரதாயத்துக்காக ஜெயிச்சு கொடுத்து எல்லாம் நிர்வாகம் பண்ணியாச்சு. இருந்தாலும் மனசுல வருது இன்னும் எதுக்கு அவர் இருப்பாரு, ஏன்னா அவருக்கும் ஞானம் ஜாஸ்தி. எப்போதுமே நம்மளை விட கொஞ்சம் ஜாஸ்தியா ஒருத்தர் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஜலசி வரும். நம்ம இங்க ஒருத்தர் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கார், அவர் கீழே இருக்கிறவா கொஞ்சம் ஜாஸ்தியோட ஞானத்தோட இருந்தேன்னா இவருக்கு உருத்தம், பொதுவா உருத்தம். நல்லவாளா இருந்தா என்ன பண்ணுவா அப்படின்னா அவாலையும் அனுசரிச்சுட்டு ஓஹோன்னு இன்னும் வசத்தியான ஸ்திதிக்கு போயிடுவா. அவாலையும் தூக்கி ஏத்தி விட்டு அதுல இருக்க நல்ல ரசார்த்தங்களை தான் கிரகிச்சுண்டு தான் போய் இனிமே சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்ல. எப்படி அந்த அன்னம் மென்னடை அன்னம் தாயார் ஒவ்வொரு இடத்துலையும் காமிச்சு கொடுக்கிறார் அன்னம் அன்னம்னு. அந்த அன்னத்தை எதுக்கு உதாரணமா காமிக்கிறார், எத்தனையோ பறவைகள் இருக்கு, இத்தனை பறவைகள்ல அன்னத்தை ஏன் காமிக்கிறார்னா அன்னத்துக்கு சொல்லுவா பொதுவான ஒரு திருஷ்டி என்னன்னா தீர்த்தத்தை கலந்து பாலோட வச்சான்னா ரசார்த்தமாக அந்த பாலை மட்டும் சாப்பிடணுமா தீர்த்தம் அப்படியே இருக்குமா. நம்மதுல என்ன ஆகும், தீர்த்தத்தை சாப்பிடுவான் பால் வச்சிருவான் அவ்வளவுதான், பால் தான் இருக்கும், பால் இருக்கவே இருக்காது, பால் அங்க முழுசா இருக்கும். நம்ம தீர்த்தத்தை சாப்பிட்டு நிற்போம் இப்ப இருக்கிற யதார்த்தத்துல. ஆனா அந்த அன்னம் வந்து தீர்த்தத்தை தவிர்த்து அதுக்கு அவ்வளவு ஒரு சக்தியை எம்பெருமான் கொடுத்திருக்கான், அது தீர்த்தத்தை கிரகிச்சுண்டு அப்படி வெளியே நீரை வெளியே உமிழ்ந்துருமா அந்த அன்னம். அதுக்காக தான் அந்த அன்னப்பறவை எடுக்கிறான். அதனாலதான் எம்பெருமான் முதல் முதல்ல நமக்கு காமிக்கிறதே இந்த திருஷாந்தத்தை காமிக்கிறதுக்கு தான் முதல்ல அவதாரமே. எதுல இருக்கிற நல்ல ஹிதமான வஸ்து எதுல இருக்கோ அதை நம்ம அன்வயிக்கணுங்கிறது தான் முதல் அவதாரமே. என் முதல் அவதாரம் என்ன, மீனோடாமை கிழல் கோலறியாய் மீனா வந்திருந்தான் அப்படி மத்ஸ்ய அவதாரமா எம்பெருமான். இச்சா மீன விஹார கச்சவன் அப்படி மீனமாய் மீனமாதான் எம்பெருமான் அவதரிச்சான். இந்த மீன்கள் இன்றைக்கும் அந்த ஸ்திதி உண்டு மீன்களுக்கு, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சாதாரண தடாகத்தில் இருக்க மீன்லாம் மேல வந்து சுவாசம் விடும், ஆனா ஆழ்நிலையா இருக்கிற நீர்நிலையெல்லாம் பார்த்து எல்லாம் அந்த மீன் எல்லாம் கண்ணிலேயே படாது. என்னன்னா தீர்த்தத்தை உள்ள வாங்கிக்கும். அந்த தீர்த்தத்துல நம்ம எல்லாம் இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம் H2O ஆக்சிஜன் அப்படின்னு அதுக்கு ஒரு நம்பர் வச்சு அது காத்தும் அந்த ஈரப்பதமும் சேர்ந்துதான் நீர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். காத்தும் ஈரப்பதமும் சேர்ந்துதான் நீர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு வழிவகை போட்டு அதுக்கு ஒரு சிம்பல் கொடுத்து எப்பேற்பட்ட எப்படி கண்டுபிடிச்சிருக்காம்பா எப்படி கண்டுபிடிச்சிருக்காம்ப எங்கூர் குளத்துல இருக்கிற மீன் அந்த காரியத்தை செய்யும். என்ன பண்றது மீன் அப்படின்னா முழுசா தீர்த்தத்தை உறிஞ்சிரும். உறிஞ்ச உடனே திமிங்கலம் எல்லாம் பார்த்தா புரியும் உங்களுக்கு, சாதாரணமா தெரியாது உங்களுக்கு. ஜார்வி சேனல் திமிங்கலத்தை பார்த்து எல்லாம் காமிப்பான் அண்ணா. அது என்ன பண்ணும் அப்படியே அந்த தீர்த்தத்தை அப்படியே முழுங்கும். அப்புறம் பின்னாடி ஒரு செதில் வழியா அப்படியே என்ன பண்ணும் பீச்சி அடிக்கும், ஃபவுண்டைன் மாதிரி பீச்சி அடிக்கும். நம்ம ரசிச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதுல ஒரு சயின்ஸ் எம்பெருமான் கொடுத்துருக்கான். அந்த தீர்த்தத்தை கிரகிக்கிறதோ கிரகிச்சுண்டு உள்ளுக்குள்ள போனவன அதுல இருக்க ஆக்சிஜன் சுவாக பண்ணிட்டு வெறும் தீர்த்தத்தை வெளியே அனுப்புறது. என்ன ஒரு ஸ்திதி பாருங்க. அதுதான் அன்னமும் மீனமுமாய் ஆமையுமானவனே அப்படின்னு மங்களாசாசம் பண்றான். ஏன்னா ஞானம், ஞானத்துக்கு அதிபதியா அப்படி அன்னமும் மீனமும் அப்படின்னு சொல்லி ஞானத்தை காமிச்சு கொடுக்கறான். அதனால அம்சாவதாரமா எம்பெருமான் வந்து முதல் முதல்ல அம்சாவதாரம் தான் சொல்லுவார். ஞானாவதாரம் மறுச்சு முதல்ல அம்சாவதாரமா தான் எம்பெருமான் வந்து அம்சமா அவதரிச்சு வேதத்தெல்லாம் உபதேசம் பண்ணான்னு சொல்லுவா. இதுதான் காரணம். அந்த பால் எது தீர்த்தம் எதுன்னு தெரிஞ்சுட்டு அத பாலை மட்டும் சாப்பிட்டு தீர்த்தம் வேண்டாத தீர்த்தத்தை வெளியே தள்ளணும். இந்த மீன் என்ன பண்றது, தீர்த்தத்திலேருந்து தனக்கு சுவாசிக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் காத்தை உறிஞ்சிண்டு பிராணவாயு நம்ம சொல்லியிருக்கோம். பிராணவாயு அது இல்லைன்னா தரிக்க முடியாது. பாஷ்யக்கார் காமிச்சு கொடுக்கிறார், வேதத்துல இருக்குன்னு காமிச்சு கொடுக்கிறார். பாஷ்யக்கார் ஸ்ரீ பாஷ்யத்துல காமிச்சு கொடுக்கிறார். முக்கிய பிராணன், முக்கிய பிராணன் இருந்தாதான். அப்ப இதோட நிறைய காத்திருக்கா அன்னைக்கே அவ சொல்லியிருக்கா பாருங்க. முக்கிய பிராணன் நம்ம இன்னைக்கு சொல்றோம் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் இன்னும் வித விதமா என்னென்னமோ சொல்றோம் நம்மளால முடிஞ்சது நைட்ரஜன் இப்படிலாம் இருக்கு உள்ளுக்குள்ள. அவ அன்னைக்கே சொல்லிட்டா முக்கிய பிராணன். அப்ப அதை தவிர வேற வாயு இருக்கா, நிறைய வாயு இருக்கு. அந்த சடங்கிற வாயுவை ஜெயிச்சாரே அது தேவையில்லாத வாயு. அது இந்த மூச்சு விடுறதுக்கெல்லாம் தேவையில்லாத வாயு. அது என்ன பண்ண அந்த மூட்டுலாம் உட்கார்ந்துட்டு நம்மளை கலைப்பிடுறோம். நீங்க மூட்டு வலி திருக வழியெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே அதனாலதான் வருது. அது அது மட்டும் கொடுக்காது, அதுக்குன்னு ஒரு குணாதிசயம் உண்டு. நமக்கு கோபத்தை கலப்பும், ஹாஸ்யத்தை கலப்பும், வேண்டாத எப்பவும் குதர்க்கத்தை கலப்பும். மெயினா குதர்க்க புத்தி எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த சட்டம்ங்கிற வாயுலேருந்து வருது. அதுதான் நமக்கு ரோஷத்தை கொடுக்குது, ஆக்ரோஷத்தை. யாராவது ஒருத்தர் சொன்ன சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஆக்ரோஷம் வருது. எப்படி வருது அந்த வாயு அங்கேருந்து உடனே ரியாக்ட் பண்ணி கிளப்பி வருது. உனக்கு எதிராக சொல்றான் பாரு, எழுத்து பேசு அப்படிங்கிறதான. அந்த மாதிரி அந்த சட்டம்ங்கிற வாயுவை ஜெயிச்ச சடகோபர், அதனால ஆழ்வார். நம்ம ஆழ்வாருக்கு சடகோபன், சடகோபஸ்ரீ அப்படின்னு சொல்றா இல்லையா. அந்த சட்டம் சடஜித், அதை ஜெயித்தவன் தான் சடஜித். அந்த ஒரு ஸ்திதி. அந்த மாதிரி பகவத் ராமானுஜர் என்ன பண்றார், வேதத்துல இருக்க எல்லா தேவையில்லாத விஷயம் வேதம் எல்லாம் சொல்றது, எல்லாம் நிறைய சொல்றது. இத்தனையும் தெரிஞ்சுட்டு நம்ம எந்த ஜென்மத்துக்கு கடை தேர்றது. அதனால தூணெறி காட்டும் ராமானுசாமுனி தோத்திரன் செய், அந்த எக்ஸ்ட்ராட் எடுக்கிறார் அங்கேருந்து பிரசாத்தமாக. போன பாசனம் பார்த்தானே துவயத்தை காமிச்சு கொடுத்தார். துவயத்தை காமிச்சு கொடுத்தான்னு சொன்னாலே வையத்து வாழ்வீர்கள், அதுல துவயத்தை காமிச்சு கொடுத்தா. அந்த துவயம் மந்திரத்தை அவர் தான் கிரகிச்சு கொடுத்தார். அதுக்கு முன்னாடி துவயம் கிடையாது, என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. வையத்து வாழ்வீர்கள், அதனால ஆழ்வார் ஆண்டா சாதிக்கிறான். எங்க காலம்லாம் வையம் இல்லை, பின்னாடி வரப்போற சேதனர்களே உங்க உலகம்தான் வசதி. நாங்கெல்லாம் சிரமப்பட்டு பரிசனப்பட்டு காப்பாத்துறோம். எங்களுக்கு பின்னாடி என் குழந்தை வரப்போறான், அவங்களுக்கு அவன் உங்களுக்கு சரியான திசையை காண்பிப்பான் என்பதாக. பகத் ராமாசர்ல இன்னைக்கு இந்த துவயம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. சீமன் நாராயண சொன்னும் இல்லாட்டி சங்குஜக்க கதாபானே துவாரகா நிறையாச்சுதான் கோவிந்த புண்டரீ காட்சி ரக்ஷமான் சரணாகதம். அதுக்கு முன்னாடி இருந்த ஒரே சரணாகதி அதுதான், வேற எதுவுமே கிடையாது. அவர் இன்னைக்கும் சந்தியாவனத்தில் அதான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன் வராக சர்ம சுலோகம் சொல்லாமே இல்ல ராமன் சகுதேவ பிரமன்னாய அப்படின்னு அப்படி கம்பீரமா ஜெய ஜெய மகாவீரா மகாவீர தோரேய அப்படின்னு அவனை வசத்தியா கொண்டாடுறோமே அப்படி தனதாரியா எம்பெருமான் நின்னு இருக்கானே, ஏன் அதை வச்சுக்கல? ரஜஸ்வலையான ஒரு பெண் நிர்கதியா இருக்கிற சமயத்துல ரெண்டு கையும் கைய தூக்கி சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரை காற்ற ரக்ஷமாம் ரக்ஷமாம் ரக்ஷமாம் சரணாகதம் சரணாகதி பண்ணி காமிச்சா அது பலிச்சது. அதான் மற்றதெல்லாம் பலிக்கிறதுக்கு சாட்சி பூதா சபரி, சபரிக்கு சாட்சி பூதான் நின்னா. அப்ப இவன் கொடுத்து மோட்சத்துக்கு போனாலா, அவளோட தபஸ்ல மோட்சத்துக்கு போனாலா பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் பட்டிமன்றம் நடக்கிறது எம்பெருமானை சேவிச்சதுனால, அவனுக்கு கைங்கரிய செய்ய கொடுத்ததுனால மோட்சமா? ஏற்கனவே அவ ஆச்சாரியன் அவனுக்கு எல்லா சித்தியும் கொடுத்துருக்க அதனால மோட்சமா? பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்கீங்க. ஆனா பாஷ்யக்காரர் நமக்கு என்ன பண்ணார், காரே கருணை ராமாரசா ஆரே அறிவார் நின் அருளின் தன்மை. யாரால அறிய முடியும்? ஏன்னா அந்த கருணைக்கு ஒரு இலக்கணம், அதாவது கருணைன்னா நம்ம ஒரு இது சொல்லுவோம், யாரையாவது பார்த்தானா அப்பா அவரை மாதிரி கருணைக்கார் கிடையவே கிடையாது. யார் எப்ப கொடுத்தாலும் வள்ளல் பெரும்போசு பைசா வாரி கொடுப்பார் இல்லையா? எப்ப வாத்துல போனாலும் போஜனம் உண்டு, யார் வந்தாலும் போஜனம் உண்டு. அப்படி அவனுடைய முன்னாட்டியும் அவ்வளவு ரஷணம் பண்றான், அவ்வளவு சமர்த்தியா நமக்கு கொடுக்கறா எல்லாத்தையும். இப்படி விதவிதமான கருணை. ஆனா காரே கருணை எப்பேற்பட்ட கருணை, இனி யாராலும் தர முடியாது, இதற்கு முன்னாடியும் தந்தது கிடையாது. அதான் இனி யாராலும் தர முடியாது, இதுக்கு முன்னாடியும் யாரும் தந்தது கிடையாது. அப்பேற்பட்டதான் அந்த துவய மந்திரத்தை கொடுத்ததுனால காரே கருணை. சாதாரண கருணை இல்லது. ஏன் எம்பெருமானுக்கு கருணை இல்லையா என்ன? ராகவனுக்கு இல்லாத கருணையா? கிருஷ்ணனுக்கு இல்லாத கருணையா? மண் பாண்டத்துக்கெல்லாம் கொடுத்தான், மண் பாண்டத்துக்கே கொடுத்தான், குயவனுக்கு கொடுத்தது விட்டோம். அவனால் வாயை திறந்து கேட்டான், அவன் ஏதோ வியாஜியம் என் நாலு பேர்ட்ட தெரிஞ்சிருந்தான், அவனுக்கு அறிவு கிடைச்சது. அந்த சிக்ஸ் சென்ஸ் சொல்றாள், அது மாதிரி அவன் கண்டுபிடிச்சிருந்தான், உட்காந்துட்டு அவனுக்கு மோஷத்தை கொடுத்தான். வாஸ்தவம் இந்த ஜடத்துக்கு ஒரு கடம் ஒரு பானைக்கு கொடுத்தானே, அப்ப அந்த கருணை இல்லையா? இல்லையா? இல்லையா. பாஷ்யக்கார் காமிச்சது ஒன்னே கருணை, அதுக்கு முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது. அதனாலதான் சொல்றாரு தூணெறி காட்டும். அப்படி பாஷ்யக்கார சிரசா வகிச்சிருந்தா சுவாமி தேசிகன், அவ்வளவு பிரதிபக்தி பாஷ்யக்கார் மேல. ராமானுஜ ராமானுஜன் ராமானுஜ தாசோஸ்மின்னா அவர் ஒத்தர் தான். நம்ம எல்லாம் இன்னைக்கு வாயால சொல்லிட்டு இருக்கோம். என்னன்னா ஆச்சாரியன் சொல்லுவ சம்பாசனம் பண்றச்சே ராமானுஜ தாசோஸ்மி சொல்லு அப்படின்ப, சரி நம்மளும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் என் பேரு கீதா, என் பேரு ராமன், நான் யாரு தெரியுமா? கிடாம்பி குலபதி அப்புலார்தம் அவர் சொல்ற மாதிரி ஆத்ரேய கோத்திரம் நாங்கெல்லாம். அந்த ஆத்ரேய கோத்திரம்னா எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்? சுவாமி தேசிய பக்தி அப்படி ரத்தத்துல இருக்கணும். அந்த குலத்துல நமக்கு கொடுத்திருக்க ஒரு பிறப்புன்னா தெய்வம் தேசிகாத்மரம் தேசிகன், அப்படி தியானத்துல கொண்டு வரணும். தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒன்னும் தெரிய வேண்டாம், கிரந்தமே தெரிய வேண்டாம், கிரந்தமே தெரிய வேண்டாம், எந்த பாராயணம் வேண்டாம். சீமான் வேங்கடநாதர் கவிதா கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதாகிருதி நூறுதல் சொல்லுங்க, லட்சந்திர சொல்லுங்க, ஆவர்த்தி பண்ணுங்க. ஞானானந்த மயந்தேவன் நிம்மஸ்பரியாகுதும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாசனை, அவர் சொன்ன வாக்கு அதை சொல்லுங்க, அதே போதும். முழு சோசர பலன் சொல்லுங்கிறது இதே போதும். ஓரன்று தானே அமையாதோ. அப்படி பாஷ்யக்கார் எப்பேற்பட்ட கருணையோ அந்த காரே கருணையோட பிரபவ அவதாரம் தான் சுவாமி தேசிகன். ஆழ்வார் எப்படி அவதரிச்சானோ கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம கிருஷ்ணனோட அந்த பக்திய விஞ்சிய பக்தி, யாரோட பக்தி? கோபிகைகளோட பக்தி. இவ அனுசந்தானம் அல்ல, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவ அனுசந்தானம் அல்ல. அந்த கோபிகைகளோட தியானம் இப்ப ஏற்பட்டதான தியானமா, இப்ப ஏற்பட்ட தியானமா, இப்படி யோகிக தியானகம்யன்னு யோகிகளுக்கு கூட அமையாத ஒரு தியானம் அந்த பொன்னாடி குழந்தைகளுக்கு அமைஞ்சதே, அது என்னன்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும்னு ஒரு அவதாரம் எடுத்தா அதை ஆழ்வார். அங்கிருந்தா சம்பிரதாயம். யார் கொடுத்தா சம்பிரதாயம்? அந்த விரஜ பூமியில இருந்தவா நமக்கு சம்பிரதாயத்தை கொடுத்துருக்கா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த விரஜ பூமியை திருணமா நினைச்சு விட்டுன் இருக்கோம், கை கழுவி விட்டுன் இருக்கோம். ஏன்? வாருக்கு ஆச்சாரம் கிடையாது, அனுஷ்டானம் கிடையாது. ஆமா, அவ வலது கையில பண்ணுமா இடது கையில பண்ணுமானே அவளுக்கு தெரியாது. எச்சல் சாப்பிட்டுட்டு கொடுப்பான், இந்த கையில சாப்பிட்டுன்னு அந்த கையில கொடுப்பான். அவளுக்கு ஏன் கொடுக்குறோன்னு தெரியாது, அனாச்சாரங்கள் தெரியாம கொடுக்குறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். அது ஏன் வசதியா கொண்டாடுறோம்? அவளுக்கு அதை பத்திய ஞானம் கிடையாது, அதனால அவ பிரசாதமா கொடுக்குறான். அது தோஷம் இல்ல, வாங்கிக்கலாம். ஆனா நன்னா தெரியும், நமக்கு எச்ச பண்ணக்கூடாதுன்னு தெரியும். இருந்தாலும் வரான்னு அங்கேயும் தூரத்துலேருந்து வரான்னு தெரியுது. இங்கேயும் பாதி சுண்டலை கேட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நேரம் பிரசாதத்தை இப்படி வாயில தூக்கு தூக்கி போட்டுவான். அதை பார்த்தவொடனே இப்படி நேரம் உதட்டுல பட்டதா பரலையா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு, சுவாமி பிரசாதம் ஆயிடுதா, கொடுத்துட்டாரா? ஆமா கொடுத்தா, இதோ இன்னொரு தர, அவன் பாக்கல போல் இருக்கு, இன்னொரு தர. அப்படி நேரம் உதட்டுல பட்டுதா படலையா, அந்த உதட்டுல பட்டுதா படலையா, அப்படி வாயில போட்டுக்க வேண்டியது. சரி சார், ஆட்டம் தேவலே ஆட்டம், தேவலே ஆட்டம். ஏன் பிரசாதம்ங்கிறது என்ன? எல்லாருக்கும் கொடுக்க முடியுதான், யார் கேட்டாலும். இன்னார் இனியார் பார்க்க கூடாது. நம்ம ஒன்னு வாயில போட்டுந்தாமா மீதி அத்தனையும் மத்தவாள் கொடுக்கறதுதான் பிரசாதம். அங்கேயிருந்து இந்த கையில ஒண்ணு, இந்த கையில ஒண்ணு வாங்கி வச்சு இருந்து உள்ளுக்குள்ள ஓடி ஒளிஞ்சு போய் அப்படி நக்கி நக்கி சாப்பிடுறது போய் பிரசாதம் இல்ல. அதனால எந்த புண்ணியமும் கிடைக்காது. நின்கனை வாயம் உதம் இற்று முழிந்து விழ, அப்படி எம்பெருமானோட திரு அதலத்திலேந்து வந்த அந்த பிரசாதத்தை கூடியிருந்து குளிர்ந்து, அதான் இந்த திருப்பாவளை காமிச்சு கொடுக்குற தாயார், கூடியிருந்து குளிர்ந்து எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடணும், அதுக்கு பேர் தான் பிரசாதம். நான் தான் இன்னைக்கு உபயம் பண்ணியிருக்கேன் சுவாமி. ஆமாமா, 500 ரூபா கொடுத்துருக்கேன், 500 ரூபா கொடுத்துருக்கேன், 500 ரூபா கொடுத்துருக்கேன். சரி, அடுக்கு ரொம்ப சின்ன அடுக்கு, 500 ரூபா கொடுத்துருக்கேன் சுவாமி, 500 ரூபா கொடுத்துருக்கேன். அங்க வந்து 100 பேர் 200 பேர் வந்திருப்பா. இந்த பாத்திரத்தை ஃபில்லப் பண்றதா, அவளுக்கு கொடுக்கறதா? எங்கயான் எந்த கோயிலையா உபயம் பண்ணலாம். அங்கேயிருந்து ஒரு கை வாங்கி ஒரு பருக்க வாயில போட்டுன்னு வாங்க. மற்றது அத்தனையும் அத்தனை பேர் அத்தனை பாகவதோத்தமர்கள் போனும், அதுக்கு பேர் தான் பிரசாதம் சுவாமி, அதுக்கு பேர் தான் உபயம். இது பண்றதுக்கு நீங்க ஹோட்டல்ல இருந்து வாங்கி வச்சு நாத்துல சாப்பிட்டு இருக்கலாம். இது என்ன பிரம்மாசனத்தில் நானும் கட்டினேன்னு ஒரு கட்டளையை கட்டிவிட்டு அங்க போய் அந்த பட்டர் ஒரு மிரட்டி அந்த நிர்வாகியவா வந்து வாங்கிண்டாலோ அவளை மேல ஏற இறங்க பார்த்து ஒரு பார்வை பார்த்து அவன் தர்மசங்கடத்துல நெளிஞ்சிண்டு, இதெல்லாம் ஒரு உபயமா? உபயம்னா பிரதிபலனே எதிர்பார்க்கப்படாது. உபயம் அளித்தவர் அப்படின்னு பெருசா பண்ண 5000 ரூபாய்க்கு ஒரு பெரிய, இது எத்தனை எத்தனையோ ஜென்மாந்திரம் இருக்கும். இந்த பேர் போட்டுக்கள் என்ன, ஆயுஷ் பரியந்தம் இல்ல, வம்ச பரியந்தம் எம்பெருமான் லட்சம் பண்ணுவான். இல்லாட்டி இந்த எழுத்து அழியிற வரைதான். அடுத்தவன் 10000 ரூபாய் கொடுத்தானா இந்த 5000 ரூபாய் காணா போடும். நன்னா ஞாபகம் வச்சுக்கணும், நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். இவன் 500 ரூபாய் கொடுத்தான், நான் 5000 ரூபாய் கொடுத்து அதை அழிச்சுட்டேன்னு பெருமைப்பட்டுக்காத. இது அழிக்கிறதுக்கு 10000 கொடுக்கறதுக்கு ஒருத்த வந்து நிற்பான், நிச்சயம் நிற்பான். அதனால பேரே போட்டுக்க கூடாது. எந்த உபயத்தான் பெருமாள் பகவதர்ப்பணம் எந்தெல்லாம் வேண்டாம், எத்தோ நான் சமர்ப்பிச்சேன், முழுசுமாவே சமர்ப்பிக்கணும். 2,50,000 ரூபாய் கொடுத்து நல்லா சிம்மாசனம் பண்ணி கொடுக்கட்டும், தேசியர்களுக்கு திருப்தியா கொடுக்கட்டும். வெளியெல்லாம் சொல்லிடாதுங்க, வெளியெல்லாம் சொல்லிடாதுங்கோ. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நன்னா 4 பேர்த்து சொல்லுங்க, நான் தான் கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன். நல்லா குறைஞ்சுட்டே போறது தப்பா. சத்தனையும் மெனக்கட்டும் சம்பாதிச்சுட்டு அத்தனையும் என்ன பண்ணும், வெள்ளக்கு நீரா இங்க இறச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த தேசிய சபாக்கு யோஜனையே பண்ணாங்க. 400 ரூபா கேட்டாலா 4000 ரூபா கொடுங்க, உங்களால முடிஞ்சது, உங்களால 400 ரூபா கொடுக்க முடியுமா? அப்ப என்ன அர்த்தம், நீங்க 4000 கொடுக்கறதுக்கு சிரமப்படுவேன், அப்ப 4000 கொடுங்க. 4000 தானே சுவாமி நான் கொடுத்துருவேன், 40000 கொடு, உன்னால 4000 கொடுக்க முடியுமா இல்லையா? அப்ப உன்னால கொடுக்க முடியாத தனம் எது, 40000 ரூபா, அந்த 40000 ரூபாய் கொடு. அதெல்லாம் எனக்கு ஒரு இது, ஒரு பிளைட் டிக்கெட் தான், நான் 40000 கொடுத்துடுறேன், நீ 4 லட்சம் கொடு. அதை வச்சு என்ன பண்ண போற, அவ என்ன சக்கரை பொங்கலம் வெண்பொங்கலம் உட்காந்து சாட்டு இருக்க போறா, தேசிய உற்சவம் பண்ண போறா? இந்த மாதிரி உபன்யாசங்கள், கச்சேரிகள், எத்தனையோ பிரவச்சனங்கள், சத்காரியங்கள், இத்தனை பேரை பொதுவில் கூட்டி இத்தனை பேருக்கு ஒரு காரியம் பண்றா இல்லையா? அந்த மாதிரி தூணெறி காட்டும் ராமான சமணி தோத்திரஞ்சை ஊனமில் தூப்புலையான் ஓர் புகழ்வின்றி உய்வில்லையே. தேசிகன் அப்படி எழுந்தா, தேசிகன் அப்படி எழுந்தா, தேசிகன் அப்படி எழுந்தான்னு நம்ம பஜனை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? என்ன பெருமை, என்ன பெருமை, எங்க ஆச்சாரியனுக்கு இல்லாத பெருமை எது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இதுவே கடத்தேருமா. அத்தகைய ஸ்திதி, தேசிக தியானம் ஆச்சு. நீலாதுங்கஸ்தனகிருதி சுத்தமுத்போய கிருஷ்ணம் பாராத்யம் சம்ஸ்ருதி சதசிர சித்தம் அத்யாபயந்தி சுச்சிஷ்டாயாம் சஜனிகளும் யா பலா கிருத்தமுந்தே கோதாதஸ்மை நமயுதம் பூயே வாஸ்து பூயா அன்னவயல் புதுவையாண்டால் அரங்கற்கு பண்ண திருப்பாய் வல்வதின் இன் இசையால் பாடிக் கொடுத்தான் நட்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியதல் பாவை பாடியல் விளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவ வண்ணமே நல்கு. நேற்றுக்கு ஓங்கி உலர்ந்தம் பார்த்தோம், இன்னைக்கு ஆழிமழைக்கண்ணா. ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீகைகரவேல் ஆழியல் புக்கம் ஒன்று கூட தேதி ஊழி முதல்வன் உறம்போல் மைகருத்து பாழியந்தோருடைய பற்பன் அவன் கையில் ஆழி போதும் மின்னி வலம்பறி போல் நின்றறிந்து தாழாதே சாங்க முதைத்த சரமடி போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் ஆழ்க நீராட மகிழ்ந்தே லோரம்பாவாய். ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புக்கு முகர்ந்து கூடாத்தேதி. போன பாசுரத்தினால சிவன் நாராயண சொன்னோம், சரம் சரதன்மான் பரித்திஜ்ய மாமேகம் சரமஞ்ச அகந்தா சரபாபியோ மோட்சஷா மாட்சுஷக என்பதை ஓங்கி உலர்ந்த உத்தமன் மூலமாக நிரூபித்தார். தேவேந்திரன் ஒரு சாதாரண தெய்வம், 33 கோடி தெய்வங்கள்ல ஒத்தன். அவன் போய் அந்த எம்பெருமான் திருவடி வாரத்தில் திருப்பார்கடல்ல போய் சரணடைஞ்சானா. சரணடைஞ்சு எம்பெருமானே தர்மத்தை நீதான் ரஷணம் பண்ணணும், நீதான் என்ன நிர்வாகனா நியமிச்சிருக்க, உன் கீழ் நான் இருக்கேன், அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, நீ இட்ட ஏவலா நான் காரியத்தை பண்ணிட்டு இருக்கேன்டாப்பா. அந்த காரியம் நின்று விட்டு பெறும்பொழுது இருக்கு இந்த மகாபலியால. இந்த மாவலியிட்டேந்து என்னை காப்பாத்து, மாவலியே எங்களால ஜெயிக்க முடியல. ஏன் விஷ்ணு உபாசனை அவன் ஒன்னதான் பேசுறான், ஒன்னதான் வசதியா கொண்டாடின்னு இருக்கான், அதனால அவன்கிட்டேந்து எங்களால தப்பிக்க தெரியல. சாத்வீக அகங்காரம் பா. இதுதான் துர்வாசர் என்ன பண்ணுவார், எல்லா இடத்துக்கும் போவார். துர்வாசர்னாவே நமக்கு நல்லா தெரியும், மகா கோபிஷ்டர். துர்வாச விஸ்வாமித்திரர் கூட ஒரு கட்சியில சேர்த்துக்கலாம், துர்வாசர்னா எல்லாத்துக்குமே அடிவயத்துல கலக்கும். நம்ம நேர பார்த்ததில்ல, நேரையே பார்த்ததில்ல, உபாசனா பண்ண போறதில்ல, யாருக்கும் வம்சம் அந்த வம்சம் கிடையாது, துர்வாச வம்சம் யாரும் கிடையாது. ஆனா துர்வாசங்க பேரை கேட்டாலே நமக்கு வயத்த கலக்கிறது, அப்பேற்பட்டதான ஒரு கோபிஷ்டர். அதுக்கு நேர் எதிர்மாதிரி இன்னொன்னு பெரிய தபஸ்வி, மகா தபஸ்வி. எம்பெருமானாலும் அவன் நிக்க முடியாது, அப்பேற்பட்டதான தபஸ்வி. ரெண்டுமே இருக்கு அவர்கிட்ட, ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம். உபாசனையிலையும் எக்ஸ்ட்ரீம், தபஸ்லையும் கோபத்திலையும் எக்ஸ்ட்ரீம். அவர் சாத்வீக அகங்காரம் அதுக்கு பேர். என்ன பண்ணுவாராம், கிடுகிடு கிடுகிடும் போவர். எம்பெருமான் தானே மிக்க வேள்வியில் தக்கது தானம் என்று அப்படின்னு மிக்க பெரும்புகள் மாவலி வேள்வியில் எம்பெருமான் நுழைஞ்சான் இல்லையா, எம்பெருமான் திருத்தனமா நுழையிறான். ஆனா துர்வாசர் அப்படி திருத்தனமா நுழைய மாட்டார். புயல் அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா, புயல் அமெரிக்காலாம், அமெரிக்கால புயல்லாம் விஷயம் இல்லை, நம்ம ஊருக்கு தான் புயல்லாம் விஷயம். அமெரிக்கானா சூறாவளி, ஹரிகேன், ஹரிகேன் பலன்னா அந்த மாதிரி ஹரிகேன் மாதிரி வந்து நிற்பார். எப்ப வராதுன்னா தெரியாது, வரத்துக்கு முன்னாடி காத்தடிக்கும், காத்தடிச்சதுன்னா தெரிஞ்சுக்க வேண்டிதான் சரி வரையாது, துர்வாசர் வரையாதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிதான். அந்த யாகத்திலேயோ இல்ல எங்கேயா தானம் கொடுக்கிற இடத்துலயோ எல்லாம் ஒரு அரசவையிலையோ இல்ல ரிஷி கூட்டங்கள்லயோ இந்த இடம் கணக்கு இல்ல, புயல் மாதிரி வந்து நின்றுடுவார். வந்து நின்ன உடனே தனக்கு என்ன வேணுமோ அதை கேட்பாரு, கேட்டா கொடுத்து பண்ணும். கொடுக்கல அப்படின்னா திரௌபதி பட்டாலே, பஞ்சபாண்டவா பட்டாலே, அப்ப ஏற்பட்டதான பாடு பண்ணும். என்ன சொன்ன திரௌபதி கிட்ட, மாடி நான் போய் சீதா மாடிட்டு வரேன், வந்த உடனே பாரணம் பண்ணலாம், வந்த உடனே பாரணம் பண்ணலாம் சொன்னாரோன்னா அதை கீப்அப் பண்ணமோ அங்க போனார், தடாகத்தை பார்த்தார், இத மறந்துட்டார். சௌக்கியமா இருக்கு, நீராட்டம் நன்னா நீராடி அனுஷா. அதை பார்த்தவனே வைத்தியகாலுக்கு தான், இந்த குளத்தை பார்த்தாலோ ஓடுற நதியை பார்த்தாலும் மற்ற அத்தனையும் வந்துடுவான். போற காரியம், சுவாமி நாளைக்கு கல்யாணம், நீர் தான் வாத்தியார். ஓ வந்துட்டேன், கட்டாயம் வரேன். போற வழி போயிட்டே இருக்க வழியில துலா காவேரி சாணம் வஸ்தினாலே, இப்பதான் தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணத்துல இருந்து இப்படி திருச்சி வழியா கிளம்பி மெட்ராஸுக்கு போயிட்டு போனோம், ஏதோ திருச்சிக்கு வர வேண்டிய வேலை இருந்தது, பார்த்தார் காவேரியில. ஆக நல்லா இருக்கு, இறங்கி தீத்தா மாட்டோம், நிம்மதியா தீத்தா மாதிரி வேற வேஷி கொண்டு வந்துருக்க மாட்டார். அது உலர்த்தி மணல்ல உலர்த்தி அது காஞ்சி அதுக்கு நடுவில் அனுஷ்டானத்தை பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ரங் வந்தது வந்தோம். இந்த ரங்கநாதர் சேவிச்சுட்டு போயலாமே, இனிமே கிடைக்குமா நமக்கு சாயங்காலம் மாப்பிள்ளை எப்போ அவா நாளையை பார்த்து நாளையை பார்த்து, ஐயோ மணி ரெண்டாயிருது மூணாயிருது இங்கேயே உட்காந்துட்டு போய் ஸ்ரீரங்கத்தில், சென்னை எங்க இருக்கு ஸ்ரீரங்கம் எங்க இருக்கு. ஆனா எம்பெருமா அப்ப சங்கல்பிப்பான், அவருக்கு ஒரு காரை கொடுப்பான், அது 200-300 கிலோமீட்டர் வேகத்தில் போக வேண்டிய கார், போய் சேர்ந்தோம் கரெக்டா ஒரு 6 மணிக்கு போய் சேரும். சுவாமி சுவாமியும் நம்பினேனே நம்பினேனே, தான் நகரண்ணா வரண்ணா, என்ன பண்ணும் வரும் உட்காரும், எங்க அம்மா சம்பந்தி எங்க கூட்டுருவேன். அந்த மாதிரி இந்த வைதிகனுக்கு தீர்த்தத்தை பார்த்தாலே போதும், என்ன பண்ணார் போன அனுஷ்டானம் பண்ண பண்ணிட்டே இருக்க அவதஞ்சரியா போச்சு. அதை பார்த்தா நிறைய தர்ப்பணம் விடணும்னு தோணிட்டு விதவிதமா என்னென்ன தர்ப்பணக்கோ அத்தனை தர்ப்பத்தையும் பண்ணார். ஆதாசக்தியிலேருந்து ஒன்னு விடல, திருப்பி திருப்பி ஆச்சரணம் பண்றேர், ஜபம் பண்றேர், ரொம்ப சௌக்கியமா இருக்கு. அதை விட்டு நகரத்துக்கு மனசு இல்லை, நிதானமா வந்தார். 12 மணி இல்ல 2 மணியே எடுத்து பாரண டைம் எல்லாம் போர்த்து என்ன பண்றதுன்னு தெரியல. சரி வரட்டும், ரிஷி வரட்டும், நம்ம பாரணதான் முக்கியம், பாரண பண்ணிட்டான். பாரண பண்ணியாச்சு, கிருஷ்ணன் வந்துட்டு இருக்கான் வாசல்ல. கிருஷ்ணா இப்பதான் யோஜனை வந்தது, சாட் அவுட்டு தான் யுதிஷ்டருக்கு தர்மபுத்தருக்கு யோஜனை வந்தது. கிருஷ்ணா அந்த முனிவருக்கு வாக்கு கொடுத்தேன், சாட்டு தொலைச்சிட்டேனா, மறந்தே போடுதே, பாரணிய முக்கியமா நினைச்சேன், அந்த ரிஷிய மறந்துட்டேனே. திரௌபதி ஆமாண்ணா, பாத்திரம்தான் இருக்கு, நான் அலம்பி கவுத்துட்டேனே அப்படிங்கிறா. ஐயோ ஏண்டி, ஏற்கனவே அஞ்ஞாத வாசம் பண்ணிட்டு இருக்கோம், கேட்கவே வேண்டாம், நேர டிக்கெட் தான். துரியோதனுக்கு தள்ளல சுழி போல் இருக்கு, நம்ம இனிமே தப்பிக்க முடியாது. துரியோதன்கிட்ட போய் என் சண்டை போட்டு என்ன ஜெயிக்க போறோம், வேண்டவே வேண்டாம், இவர் ஒருத்தர் போதும் புடி சாபத்தை அப்படின்னு சரியா போச்சு. இதுல இருந்து எத்தனை ஜென்மால கடத்தேர்ந்து வரணும் தெரியாது, என்ன பண்றது புரியல, தவி தவி தவிக்கிறான். எல்லாரும் என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது. அப்பதான் சகாதேவன் சொல்றானா, ஏதுக்கு என்னத்துக்கு இப்ப முட்டிக்கிறேங்க, இல்ல பாரண பண்ணியாச்சு, துர்வாசர் வரேன்னு இருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி அவருக்கு பாரணைக்கு எப்படி அவருக்கு ஏற்பாடு பண்றது, இனிமே அடுப்பு போட்டுனா காரியமாகாதே. வந்து நின்றேன் பாஞ்சாலி வந்துட்டேன் நேரம், மா திரௌபதி வந்துட்டேன்டி. முதல்ல திருஷா திருதா யுதிஷ்டனை கூப்பிடலாமோண்ணா, இல்ல நகுலம் சகாதேவனை கூப்பிடலாமோண்ணா, சமாளிக்கலாமோண்ணா, நேர அடுப்பங்கரைக்கு வந்துட்டேன். எந்த வழியா வந்தான்னு யாருக்கும் தெரியல, நேர வாசப்படி வந்துட்டார். அம்மாடி திரௌபதி குழந்தைய வந்துட்டேன்டி, பாரணைக்கு ஏற்பாடு பண்ணு, நான் உட்காந்துக்கிறேன், எல்லாரும் சாப்பிடலாம், எல்லாரும் சாப்பிடலாமா, இப்பதான் வயிறு முட்டை முட்டை இருக்கு, அது ஒரு விஷயம், இவருக்கு எப்படி சாப்பாடு போடுறது, என்ன பண்றது இந்த காலகத்துல. இல்ல சுவாமி நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டோம், உமக்கு காயும்பழத்தையும் சாப்பிடலாம், பாரணைக்கு தப்பு கிடையாது, பாரணைன்னா இதுதான் சாப்பிடணும் அவசியம் கிடையாது. ஆனா நம்ம நன்னா திருக்காப்பிளியா சாப்பிட்டு விட்டு வரவாளுக்கு அப்படி கொடுக்கலாமோ, நம்ம தான் அப்படி சாப்பிடலாம், வரவாளுக்கு நன்னா கொடுக்கணும், நம்ம அப்படி சாப்பிடலாம், அது தப்பு கிடையாது. ஒன்றும் தெரியல திரு திருன்னு. அப்பதான் திரௌபதி, கிருஷ்ணா இதுல இருந்து எங்களை நீ தான் காப்பாற்ற முடியும், வேற இது வேற கதி இல்லை. சகாதேவன் சொல்றான், நன்னா சொன்ன திரௌபதி வா, அவன் காலில் விழுவான், வாசல்ல உட்காந்துருக்கான் திருடம், உள்ள துர்வாசர் அனுப்பிச்சுட்டு சத்தம் போடா, வாசல்ல கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கான், சாப்பிட்டா சொன்ன திருக்கா அப்படிக்காருன்னு, சாப்பிட்டுட்டு என்ன பண்றா பாப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்துல வந்தான். திருவடியில் சரணம் விழுந்தார். சகாதேவன் சொன்னார், என் ஹிருதயத்துக்கு தெரியும், என் அறிவுக்கு தெரியும், கிருஷ்ணா உன்னை விட்டா கதி கிடையாது, நன்னா ஞாபகம் வச்சுக்கோ, ஏதான் சாக்கு சொல்லாத, இந்த திருவடியை நான் பிடிச்சுட்டேன், ஒரு திருவடி அவன் பிடிச்சுட்டான், ஏய் கூட பிறந்தவன்டா, நான் கூட பிறந்தவடா, என்ன கை விட்டுடாதான்னு 100 திருவடி அவன் பிடிச்சுட்டான். என்ன பத ஞானி ஆத்மைவ மேமதம், இந்த பக்கம் இந்த பக்கம் ஆசிரத ஜனங்களுக்கு சம்ரட்சகன், தாய அப்படியே திரௌபதி அனாதையா அப்படியே காலில் வந்து விட்டான். என்ன பண்ண முடியும் அவனால? ஒன்றும் பண்ண முடியல. சரி போடி, இந்த தேய்ச்சி வச்ச பாத்திரத்துல எங்கேயான் பருக்க ஒட்டின்னு இருக்கும், போய் பாரு. திருடம் தெரிஞ்சே வச்சிருக்கான். என்ன போதும், நன்னாதான் அலம்புவாவ. அப்படியா அப்படியா சொல்றேன். சரி உழுந்து போடு. ஐயோ நன்னா தேய்ப்பேனே நான் வேற. நீ சொல்லிட்டே ஒரு பருக்க கிடைக்குமா? அப்ப எனக்கு ஊரை போய் தேடி பாக்குற ஒவ்வொரு பாத்திரமா எனக்கு ஒரு ஒரு பாத்திரத்துல பருக்க நல்ல வேலையா இருக்கு. அது பண்ண பாத்திரம் அப்படியே அந்த பண்ண பாத்திரத்துல ஒரு பருக்க மட்டும் ஒட்டின்னு இருக்கு. கிருஷ்ணா என்னை காப்பாத்தினடா. என்னடா பண்ணு, இந்த ஒரு பருக்கையே வச்சுட்டு அவருக்கு எல்லாம் சேர்க்கணுமா? அடிப்படி காகிதத்தை கருத்திய அவ்வளவுதான். என்னையும் சேர்ந்து சாபம் கொடுத்துருவாரு அவர். இந்த வருஷம் நீ வைகுண்டத்துக்கு போடுன்னு சொல்லி சாபம் கொடுத்துருவாரு, அவ்வளவுதான். ஒரு காரியம் ஆகாதயா, நான் கதையை கருத்திய கொண்டா எனக்கு கொடு அப்படிங்கிறார். நீ தான் சாப்பிட்டியா? இப்ப காரியம் ஆகணுமா இல்ல நான் சாப்பிட்டேனா சாப்பிடலையாங்கிற ஆராய்ஞ்சு பாக்கணுமா? வேண்டாங்கன்னா கிருஷ்ணா நான் எதுவும் சொல்லவில்லை, நீ என்ன சொல்றியோ கேட்கறேன். தான் ஒரு பருக்கைய அப்படி கையில கொடுத்துட்டேன், அப்படி தீர்த்தத்தையும் வாங்கினான், அந்த ஒரு பருக்கையை முழுகின்றான், அப்படி வயத்தை தொட்டான். அவர் தான் அங்க அத்தனை பேருக்கும் வயிறு ரொம்ப பெருத்து. கிருஷ்ணன் சாட்டானோ அத்தனை பேருக்கு அன்னதாத்தா, அவன் தான் அன்னதாத்தா, அவன் தான் பிரம்மச்சாரி, அவன் தான் எம்பெருமான். அவன் செஞ்சதெல்லாம் நம்ம செஞ்சு பார்க்க கூடாது. 16,000, 16,000, 16,000 நமக்கு ஒன்னே முடியாது. எங்க 16,000 ஒத்தியோட ஒழுங்கா குப்ப கொட்ட முடியுமா நம்ம? இன்னைக்குதான் ஏதோ காது வழியா கேடுன்னா 100,000 குழந்தையான் கிருஷ்ணனுக்கு. அதுலயும் அவன் விட்டு வைக்கலையா? நான் அதை விட்டு வச்சிருந்தான் நினைச்சிருந்தேன், அவன் விட்டுட்டான். சரி அப்படிலாம் ஒண்ணு இருக்காதுன்னு நினைச்சிருந்தேன். 100,000 குழந்தைகளாம் அவனுக்கு. நமக்கு என்ன சாமர்த்தியம் இருக்கு? ஒரு குழந்தைய வச்சிருந்து ஒழுங்கா காப்பாத்துறதுக்கே நமக்கு திராணி கிடையாது. அது மாதிரி எம்பெருமான் சாப்பிட்டான் இல்லையா, அந்த அன்னப்பிராசனம் பண்ணான் இல்லையா, அங்கேயே எல்லாம் ஒழிஞ்சு போயிடுது. அங்கேருந்து வந்த துர்வாசர், கண்ணா நான் பாரணம் பண்ணணும்னு வந்தேன், ஆனா வயர் ரொம்ப எடுத்து. ஏன்னா இப்ப கிருஷ்ணன்ட்டு தான் அவனுக்கு பயம். ஏன்னா மீறி போகக்கூடாது, நான் கிருஷ்ணன் மீறி போகக்கூடாது. திரௌபதி விஷயம் இல்ல, அம்மாடி எனக்கு வேற முடித்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லிவிடலாம். இங்க பரமாத்மா நேரம் இருக்கான், சாட்சாத் நாராயணன், அவன்கிட்ட அப்படியே பிரார்த்திக்கிறானா? இல்ல நான் வந்தேன், எனக்கு பசி இருந்தது, தீத்தா மாடித்து வந்தேன், என்னமோ தெரியல வயத்த கம்முன் இருக்கு அப்படின்னு. இல்ல சுவாமி, நீ இருந்த தட்சணம் பாரணை பண்ணிட்டு தான் நகரணும். அதெல்லாம் ஒரு மகரிஷி வந்துட்டு பாராயணம் பண்ணாம போறதா? நாங்கெல்லாம் காத்துன்னு இருக்கோம் தர்மபுத்திரர். ஐயோங்கிற பின்னாடி அர்ஜுனன் ஒரு அம்ப எடுத்துன்னா பின்ன சறுக்குன்னு குத்துறான். டேய் ஏண்டா, நாங்க தப்பிச்சா போது நின்று இருக்கோம், நீ வேற காட்டி கொடுக்குறியா? இன்னும் திருப்பி உட்கார்ந்தானா யார் என்ன பண்றதுன்னு பின்னாடி இருப்பில சறுக்குன்னு இந்த ஒரு அம்புரா துணில இருந்து ஒரு அம்ப எடுத்தான், சறுக்குன்னு குத்துறானா பின்னாடி? ஏன்னா அவன் அதான் நண்பன் ஏறணும் இல்ல, வாத்சல்யம் அதான். அப்படி சௌலபியம் பழகிறதுல அவ்வளவு சௌலபியம், தப்பா எடுத்துக்க மாட்டான். அந்த சௌலபியம் தர்மபுத்திர மனசுல கலந்து அரிச்சுக்கிறார். இவன் நெருக்குன்னு எடுத்து குத்திவிட்டான். பீமன் இந்த பக்கம் ஒரு பாறை பார்க்கறான், கிருஷ்ணன் முறைச்சு இப்படியே நசுக்கு பொண்ணேதான் பண்ணிடுவேன் அப்படின்னு பாக்கறான். எல்லாருக்கும் துர்வாசத்தை தபிச்சா போதுன்னு இருக்கு. சாத்வீக அகங்காரம் அதுக்கு பேர். அதனால அந்த மாதிரி எம்பெருமா என்ன பண்றான், சரணாகத வத்சலன் அந்த ஓங்கி உலகந்த உத்தமன்ல அந்த ராட்சச குழந்தைக்கு பிரகலாத வம்சம் தானே, இவனும் ராட்சச குழந்தை தான், இவனும் குழந்தை தான், எம்பெருமானுக்கு எல்லாருமே குழந்தை தான். அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு காப்பாத்தினானா, வசத்தியால பதத்தை கொடுத்தான். இத்தனை பேருக்கும் ஒரு திருவடி, அவனுக்கு மட்டும் ஒரு திருவடி. ஸ்பெஷல் சொல்றான் இல்லையா, ஸ்பெஷல் ஸ்பெஷல் சாதா சாதா ஸ்பெஷல் என்னன்னு சொல்றான். அது மாதிரி எம்பெருமான் அப்படி விசேஷமா கவனிச்சானா, அப்பேற்பட்ட வசதியான ஸ்திதி. அது பார்த்தோம் இங்க ஆழிமழை கண்ணா அப்படி பகவத்யானம் நன்னா நடந்தது அந்த பாசுரத்துல. இங்க என்ன ஆறுது அப்படின்னா, திருப்பாவை பாவை நோன்பு நூக்கணும், பாவை நோன்பு நூக்கணும்னா தீர்த்தம் வரணும், தீர்த்தம் வரணும்னா மழை பெஞ்சு, மழை பெஞ்சாதான் நமக்கு வருஷிக்கும், வருஷிச்சா தடாகம் ரொம்ப, தடாகம் ரொம்பினா அனுஷ்டானம் பண்ணலாம். மூழ்கி தீர்த்தா மாதிரி விழுப்பு துணி இல்லாம நல்ல துணியை உடுத்திண்டு எம்பெருமானம் பகத்யானம் பண்ணணும். ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியல் போக்கு முகர்ந்து கூடார் தேதி. அந்த பர்ஜன்ய தேவதைக்கு இவ ஆர்டர் போடுற, நீ எப்படி மழை பெய்யணும் அப்படின்னு அவனை கூப்பிட்டு சொல்றான். பர்ஜன்ய தேவதைக்கு ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல், எனக்கு ஒரு காரியம் பண்ணு, அழியல் போக்க முகந்து கூட தேதி அது அதுதான் என்னோட டியூட்டிய நான் சொல்றேன் கேட்கறியா நீ திருப்பி பேச போறியா ஆண்டாள் கேட்கறேன் நான் சொல்றதுக்கு பதிலா பேசிட்டு இருக்கேன் நான் சொல்றத ஒழுங்கா செய் அப்படிங்கிற என்ன என்ன நீ கொஞ்சமா முன்னின்று வர அப்படி முன்னின்று வராத நிறைய கொள்ளளவு நிறைய ஏத்துனா ஆழியுள் புக்கு பொதுவா ஆழியிலேருந்து அப்படி ஆவியாகி வரும் அதை சாப்பிடும் அது அப்படி எல்லாம் சாப்பிட்டுன்னு வராத எங்களுக்கு போராது அந்த தீர்த்தம் போராது எங்களுக்கு ஆழியில் புக்கு அப்படி உள்ள முகந்து முகர்ந்து கூடார் தேதி முகந்துன்னு வாங்குறான் வெறும் வராத நன்னா ஃபுல்லா பண்ணுவான் ஊடி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து எப்படி இருக்கணும் நீ அந்த ஆழிமலைக்கு காமிக்கிறா நன்ன திக்கா இருக்கணும் கருத்த மேகமா இருக்கும் கனத்த மேகமா இருக்கணும் அப்படி அந்த கனத்த மேகம் ரொம்ப பாஸ் ஆகாது கொஞ்ச தூரம் வந்தவொன்னா அப்படியே மழை பெஞ்சிடும் எந்த இடத்துல நிறைய மரங்கள் இருக்கோ எந்த இடத்துல மழை இருக்கோ அந்த இடத்துல தாண்டி போக தெரியாது அது அப்படியே மழை பெஞ்சிருமா ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து எப்படி நீ கருப்பா இருக்கணும் ஊழி முதல்வன் சொல்லணுமா மூலவர் மூலவர்னா எப்படி இருப்ப கருப்பா இருப்பார் கண்ணங்கரையர்னு நம்ம தான் உதாரணம் சொல்லணும் யாரோ வந்திருக்காங்க அந்த மூலவர் மாதிரி ஒருத்தர் வந்தாரு அடி உனக்கு ஞாபகம் இருக்கா அவர் தான் நம்ம இன்னைக்கு வரப்போறையர் அவர் தான் நம்ம சம்பந்தி அதுல ஒரு பெருமை அவாத்து சம்பந்தி நம்ம சம்பந்தி ஒரு அடையாளம் எப்படி ஊழி முதல்வன் உருவம் போல் அதுல ஒரு சந்தோஷம் பாழியந்தோளுடைய பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்பொறி போல் நின்றதிந்து பாழியந்தோளுடைய பற்பநாபன் கையில் அந்த திருவனந்தபுரத்து எம்பெருமான் அப்படி சயனிச்சுட்டு இருக்கான் கையில என்ன வச்சுட்டு இருக்கான் சங்கமும் சக்கரமும் வச்சுட்டு இருக்கான் அந்த சங்கம் மாதிரியும் சக்கரம் மாதிரியும் அது என்ன சங்கம் மாதிரி சக்கரம் மாதிரி அப்படின்னா சக்கரம் எப்படி மின்னல் சக்கர கோடி சூரிய சமப்பருவன் அஜ்ஞானாந்தமேதேவ விஷ்ணோர் மார்க்கம் பிரதர்சையா சுதர்சன மகஜால கோடி சூரிய சமப்பிரப எம்பெருமான் சுதர்சன் எப்பேற்பட்டவன் கோடி சூரிய பிரபாவன் அப்பேற்பட்டதான் சக்கரத்தாழ்வானே கோடி சூரியன் அப்படின்னா எம்பெருமான் எங்க போறது அவன் கையில இருக்க திருவாழியே அப்படி அப்படின்னா எங்க சங்கம் எப்படி இருக்கு ஆழி போல் மின்னி வலம்பறி போல் நின்றதிந்து வலம்பறி போல் நின்றதிந்து மெய்ச்சூதி சங்கமெடுத்தான் நல்வேயூதி பொறையுடர் மன்னக்காய் என்ன பண்ணா இந்த தேர்த்தத்தில் ஏறினா எம்பெருமான் பர்சியா எல்லார் கையிலையும் அந்த காலத்தில் அதான் அவாவா சங்கங்களை முழங்கினானா வரிசையா ஒரு ஆர்டர் படி இருக்கும் அந்த ஆர்டர் படி எல்லாம் சங்கத்தை முழங்குவா முகந்து விட்டு முழங்கின விட்டு தான் அந்த போர் ஆரம்பிக்கும் இதான் ஒரு ஸ்திதி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பண்ணணும் அந்த பக்கம் பீஷ்மர் பிதாமக பீஷ்மர் விதுரர் விதுரர் இல்லை வரிசையா குலகுரு எல்லாரும் அப்படி எடுத்துன்னு கிருபாச்சாரியார் என்ன ஒவ்வொருத்தரா அப்படி சங்கத்தை எடுத்து ஊதுறாலாம் முடிச்சாச்சு இந்த பக்கம் பாண்டவர் பக்கம் எடுக்கணும் யார் முதல்ல சங்கூதறது அப்படிங்கிறானோ எல்லாம் என்ன பண்ற அர்ஜுனா உன் சங்கு தான் வசதி நீயே ஊது அப்படிங்கிறாளாம் அவன் இருக்கு செய்யா அவன் தான் பாஞ்சஜன்யம் அதுக்கு ஈடே கிடையாது அது ஒன்னு ஊதினாலே போதும் நம்மளுதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறானா அர்ஜுனன் உடனே எம்பெருமான் கிருஷ்ணன் அப்படி திரும்பி கை கூப்பிடறான் அப்பா நீ தாண்டாப்பா முதல்ல சங்கூதனம் அந்த சங்கத்தை ஆரம்பிச்சு கொடு எங்களுக்கு ஏற்கனவே பாதிதான் அங்க இருக்க சன்னியத்துல பாதிதான் இருக்கு பார்த்து ஊது எடுக்கிறதே சொல்லித்தரான் என்னோட சாமர்த்தியத்தில் எல்லாம் நடக்காது நீ கொஞ்சம் பாதி பார்த்துக்கோ அப்படிங்கிறானா மெய்ச்சூதி சங்கமெடுத்தான் நல்வே யூதி பொறையுடர் மன்னர்காய் அப்படி பெருசா சங்கத்தை எடுத்து ஊதுறானாம் இந்த பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு பாதி சங்கி அங்க அழிஞ்சு போயிடுது ஏன்னா அவ்வளோ சவுண்டு டெசிபிள் இந்த பிளேன்லாம் ஏறச்சு எப்படி இருக்கும் பக்கத்தில் போய் நின்னோம்னா காது அடைச்சு போடும் பிளேனுக்குள்ள உட்கார்ந்தாலும் பயின்னு சத்தம் கேட்கும் வெளியே இருந்தால் அதை விட கேட்கணும்னா காதே சவிடப்படும் அப்படி அப்படி ஒரு சவுண்டாம் எம்பெருமான் ஊதினது அந்த சங்க முழக்கத்தாலேயே எல்லாரையும் பயமுறுத்தினானாம் அந்த மாதிரி மேகங்களான நீங்கள்னா இடிச்சு ஒசரம் அப்படி உரசனம் ரெண்டு பேரும் இடிச்சு உரசனம்னா என்ன ஆகும் முதல்ல ஜலத்தை வருஷிக்கும் ஜலத்தை நல்லா வருஷிச்சிருத்து அப்படின்னா வருஷிச்ச உடனே அந்த அந்த இம்பேலன்ஸ் எல்லாம் மேகம்லாம் என்ன பண்ணும் ஒன்னோட ஒன்னு மோதிக்கும் அப்பதான் டப்ப டப்ப டப்ப டப்ப டப்ப டப்பன்னு இடி இடியும் மின்னலுமாக இடி இடிக்கும். அந்த இடியில ஜுவால கிளம்பி வரும். அந்த திருவாழியாழ்வான போல தாழாதே சாங்கம் உதைத்த சரமழை போல். அந்த சரமழை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஜனஸ்தானத்தில் எம்பெருமான் ராகவன் அப்படி தனுத்தாரியா நின்னானே, அதுலேருந்து எவ்வளவு மழை பொழிஞ்சுது, 11,000 ராட்சசர்களாம். எம்பெருமான் அம்புரா துணையில அம்பு எடுத்தது தெரியல, எய்தது தெரியல, ஒன்னொன்னு 1,000,000,000 போறது, லட்சம் லட்சமா போறது, கோடி கோடியா போறது. ஒரு ஆயுதத்தை எடுத்து ஒரு அம்பு எடுத்து விட்டான்னா எம்பெருமான் அப்படி கோடி கோடியா மழையா பெஞ்சுதான், அம்பு மழை தான். அப்படியே தோல் கண்டார் தோலே கண்டார் ரிஷிகள்லாம் அப்படியே பார்த்து மயங்கரான வாயமன் ராட்சசனை பார்த்து பயந்து இருந்தவா. இன்னைக்குதான் எம்பெருமான பிரபாவத்தை பார்க்கிறான். ஆஹா, என்ன பிரபாவம், என்ன பிரபாவம். ஜெய ஜெய மகாதீரா, நீ தான்டா தீரன், உலகத்துல நீ ஒத்தனே தீரன். கம்மநாட்டாளன் சொன்ன பேராண்மை மிக்க பேராளன் அவன் தான், அவன் ஒத்தன்தான் மனுஷன். மத்தெல்லாம் மனுஷனே இல்ல, சொரூபம், சொரூபத்தை வச்சுட்டு இருக்கோம், மனுஷங்கிற சொரூபத்தை சட்டைய போட்டுட்டு இருக்கோம். அவன் ஒத்தன்தான் பேராளன், பேராண்மை மிக்கவன் தான் அவன் ஒத்தன்தான். ஆண்மையாளன் பேராண்மையாளன் தான் எம்பெருமான் ராகவன் மட்டுமே. அது எல்லாம் வேணும். என்ன பேராண்மை, தனக்கு பின்னாடி இருக்க அந்த சாது ஜனங்களை சம்ரட்சணம் பண்ணணும். தன் நாம்தேயாலத்தால வேற யாரையுமே பார்க்கப்படாது, ஏற எடுத்து பார்க்கப்படாது, கிடைச்சாலும் பார்க்கப்படாது, நம்ம தான் கிடைக்காதையும் பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி இருக்கும் பேராண்மைன்னா, அப்படி இருக்கணும், வசதியா இருக்கணும், பார்க்கவே கூடாது, வேற யாரையும் நினைச்சே பார்க்கப்படாது. அவன் தம்பி லக்ஷ்மணன் சீத்தையோட திருவடி தான் தெரியுமா அவனுக்கு, அந்த திருவடியை வச்சுன்னு கண்டுபிடிப்பானா யாரு சீத்த. தன்னை பொம்னாட்டிகள் வரான திருவடியை பார்த்துட்டு அம்மான்னு திருவடியை பார்த்து கண்டுபிடிப்பானா. அப்பேற்பட்டதான ஒரு பேராண்மை, அதுதான் பேராண்மை. தாழாதே சாங்கம் உரைத்த சனமழை போல் வாழ உலகினில் பைதிராய், நாங்களும் மாறுகை நீராட மகிழ்ந்தேலோரம் பாய். இப்பேற்பட்டதான ஒரு ஸ்திதியில வியாக்கியாதார்கள்லாம் சொல்லிட்டு இருக்குச்சு, அப்படி பாராயணம் பண்ணிட்டு இருக்குச்சே. சிஷ்ய கோடிகளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்துதான், ஏன் சுவாமி போயும் போயும் பர்ஜன்யங்கிற ஒரு தேவதை தேவதாந்திரம், அதை போய் தியானம் பண்ணணுமா அப்படின்னு கேட்கிறாளாம். அழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் அப்படின்னு சொல்றாளே அப்படின்னு கேட்கிறாளாம். உடனே ஒரு அனுபவத்தை சொல்றார், பராசர பட்டங்கிற ஒரு மகான் எழுதியிருந்தார் பாஷ்யகார் காலத்துல, குரத்தாழ்வான திருக்குமாரர். அவர் காலக்ஷேபத்துல தான் இந்த சந்தேகம் வந்தது. அவரை கேட்கிறாங்க பார்த்து, சுவாமி அந்த காலத்திலே வந்துருக்கு இந்த சந்தேகம், இன்னைக்கு இல்ல, அந்த காலத்திலே அவ்வளவு ஸ்ரீ வைஷ்ணவம் வெறியா இருக்கச்சேயே வந்துருக்கு. சுவாமி தேவல் ஏழ்றச்சே எதிர்க்க தேவதாந்திரம் வந்ததுன்னா தேவல் எப்படி பண்றது, ஏன்னா அங்க காமிச்சு கொடுத்துருக்க, யார் வந்தாலும் எப்பேற்பட்ட புருஷோத்தமர்கள் வந்தாலும் சேவிக்கணும், ஜாஸ்திய பாவத்தோட இருக்கணும். தேவதைகள்னா எம்பெருமான் நியந்தா, எம்பெருமான் நியமிச்சிருக்கான் தேவதைகளை, அந்த தேவதைகளை நம்ம மரியாதையா அணுகணும். யார்கிட்டையும் அபசாரப்படக்கூடாது, யார்கிட்டையும் அபசாரப்படக்கூடாது, யார்கிட்டையும் அபசாரப்படக்கூடாது. அப்படின்னா நான் தான் பரமே காந்தியாச்சேன், எதுக்கு தேவதாந்திரத்தை லட்சியம் பண்ணணும் அப்படின்னா, அதுக்குதான் சந்தேகம் எல்லாம் வந்தது எல்லாருக்கும். ஏன்னா அந்த காலத்துல இருக்கு காளி சூழி எல்லாம் அந்த காலத்துல திருவுல உள்ள வந்துட்டு தான் போயிட்டு இருந்தது. அதனால அந்த எல்லா தேவதைகள்லாம் வருதே சுவாமி, அத மனசுல வச்சிருந்தா அது என்ன கேக்குற, நாங்கள்லாம் எப்படி அனுஷ்டானம் பண்ணணும் கேட்கணும், உண்மையான சிஷ்யனா இருந்தா. இன்னைக்கு இல்ல, அன்னைக்குமே அப்படிதான் வந்திருக்கா, என்ன பண்றது, நமக்கெல்லாம் தான் நிறைய ஞானம் உண்டு. சுவாமி உம்ம எதிர்க்க தேவதாந்திரம் வந்தா தேவர் எப்படி அனுஷ்டானம் பண்ணி காமிப்பீர் அப்படிங்கிறான, கேள்விய மாத்தி சொல்லு அப்படிங்கிறான். கேள்வி எப்படி மாத்தி சொல்றது, நல்லா யோசனை பண்ணு, கேள்வி நீ சரியா கேட்கல, கேள்விய மாத்தி சொல்லு. சரி, தேவதாந்திரம் எதிர்க்க நீர் வந்தேன், என்ன சுவாமி நான் சரியா சொல்றேன், ஆமா கரெக்டா தான் சொல்றேன், நான் போகச்சே எதிர்க்க தேவதாந்திரம் வந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேளு. நான் ஒன்னும் பண்ண வேண்டாம், அது கைகூப்பி வழி விட்டுடும், நான் மாட்டு போயிட்டு இருக்கான் என் காரியத்துக்கு, எனக்கு அது லட்சியம் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதே சமயம் அது அலட்சியம் பண்ணணும் கிடையாது, எம்பெருமான் நியந்தா. அதனால நான் என் காரியத்தை பார்த்துன்னு உரமா போயிட்டு இருப்பேன், அது அது காரியத்தை பார்த்துட்டு போயிட்டு இருக்கும், எனக்கு அந்த காரியம் செல்லுபடியாகாது, எனக்கு அந்த காரியம் ஒரு வியாஜ்யம் கிடையாது. காப்பாற்றுறதெல்லாம் தெரு தெருவா போய் எல்லாரையும் சம்ரட்சணம் பண்றது, பிசாசுகள்லாம் வந்து ஓட்டுறதெல்லாம் என்னோட காரியம் கிடையாது. எனக்கு என் உபாசனை, என் பரதெய்வத்தை உபாசனை பண்ணணும். அதனால நான் என்ன பண்ணுவேன், நான் மாட்டு நடந்து போயிட்டு இருப்பேன் வீதியில ஓரமா ஒதுங்கி, என்ன பார்த்தது அது ஒதுங்கி போயிட்டு இருக்கும் மனசால. வெளிய விக்கிரம் நேரம் நீ தரதெல்லாம் எழுத்துன்னு போயிட்டு இருப்ப, ஆனா மனசால ஆகா எப்பேற்பட்ட பாகவதோத்தமன், இப்பேற்பட்ட பாகவதோத்தன் நம்ம திருஷ்டியில பட்டானே நமக்கு இன்னும் ஸ்ரேயஸ் அப்படின்னு கைகூப்பி சேவிச்சுட்டு போகுமா அந்த தேவதாந்திரம் அப்படிங்கிற ரீதியில் சொல்றார். திருமங்கை ஆழ்வாரும் தன்னோட திருக்கண்ணபுரம் பாசுரத்துல நாடி இல்ல அந்த பாசுரத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, யமபடர்கள்லாம் இந்த கோவிந்தன் அப்படிங்கிற பேரை கேட்டாலே விருந்தேசன் ஓடி போயிடுறானா, யமபடர்கள்லாம் சொல்லி வச்சிருக்கானா யமதூதர்கள்லாம் என்னென்ன, கருணை என்னும் கடலமாடி தருவானை கண்டன்பின் திறனகன் நீய சித்திரகுப்தன் தெரிந்து வைத்த சுருணையில் ஏறிய சூழ்வினை முற்றும் துறந்த நமே. சுவாமி தேசிகன் மெய்விரத மகாத்மியத்துல அப்படி காமிச்சு கொடுக்கிறார். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோத்தகாரின்னு ஒரு சன்னதி காஞ்சி என்பதில அந்த எம்பெருமான பத்தி சொல்லிட்டு இருக்கே சொல்றார். இப்படி கருணை என்னும் கடலாடி தருவானை கண்டதன்பின் அந்த சன்னதி சன்னதியில தெருல ஒருத்தன் நல்லா இருந்துட்டு இருக்கான் மகா பாபி. எப்ப பார்த்தாலும் பாவத்தை செய்யறதே, நம்ம சொன்ன முந்தானத்தி சொன்னோம்னா இப்படி கை காமிச்சு பதிலா இப்படி காமிச்சான்னு, பக்கத்தாத்துக்கு போனா இப்படி காமிச்சானா, எழுத்தாத்துக்கு போனா இப்படி காமிச்சானா, இந்த பக்கத்தானா இப்படி காமிச்சானாங்கிற மாதிரி அவரேப்பட்டு உத்தமோ உத்தமன் பாவத்தை தவிர வேற எதுவும் பண்றது இல்லையா. எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்து எல்லாத்தையும் அபச்சாரப்பட்டு அப்ப ஏற்பட்ட மகோத்தமன். ஒரு நாள் புத்தி வந்தது என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டியார் பொழுதுனிக்கு அடிச்சுக்கிறான், இந்த பெருமாள் ரொம்ப அழகா இருக்கா, இந்த பெருமாளை பார்த்தா புண்ணியம் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் சொல்றாலே போய் எட்டி பார்த்துதான் வருவோம், என்னதான் ஆறுது பாப்போம். அந்த அஜாமிலன் கணக்கா நாராயணன் கூட்டானோ அந்த கணக்கா உள்ள போறானாம் கோவில்கிட்ட. மேல என்ன ஆறுது, மேல தேவலோகத்துல யமதம்பராஜன் எல்லாரோட லிஸ்டையும் அப்படி அப்டேட் பண்ணிட்டு இருக்கான். சித்திரகுப்தன் சொல்லிட்டு இருக்கானா ஒவ்வொரு ஒவ்வொரு சேத்தனர்களோட பாவ புண்ணியங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டே இருப்பான், ரிமைண்டர் கேட்டுட்டே இருப்பான், அவன் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி யார் யாருக்கு பாவம் ஜாஸ்தியா இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் தனி லிஸ்டாடு, யார் எம்பெருமான்ட்ட அபச்சாரப்படுறானோ அது ஒரு லிஸ்ட். பாகவதாச்சாரம் தான் ரொம்ப வசதி, எனக்கு ரொம்ப பிடிச்சது சமாச்சாரம். எனக்கு யார் யார் பகவத அபச்சாரம் பண்றாலோ அவளை கூப்பிடு, முதல்ல கூப்பிடு, எனக்கு ரொம்ப சௌக்கியம். ஏன்னா எம்பெருமான் பக்கத்திலேயே வரமாட்டான், ஆச்சாரியனா ஒழிஞ்சு போறது சொன்னால் ஒழிய அவனுக்கு கதியே கிடையாது. எனக்கு என் காரியம் ஈஸி, யார் யார் பகவத அபச்சாரம் பட்டாலோ அதை விட வசதி, பாகவத அபச்சாரம் பண்ணிருக்காலோ யார் ஆச்சாரிய அபச்சாரம் பண்ணிருக்காலோ. நான் ஞாபகம் வச்சுக்கணும், எந்த ஆச்சாரியனும் வாயில சொல்றதுக்கு முன்னாடி இந்த நாக்கு இருக்கு, ஆச்சாரியன் புகழ தவிர வேற எதுவும் கொண்டாடப்படாது, ஓர் புகழின்றி உய்வில்லையே. அதுக்குதான் அந்த பாசுரத்தை இங்க இருந்தது, ஓர் புகழின்றி உய்வில்லையே. நேத்திக்கு வந்தேர் அவர் அப்படி அனுஷ்டானம் பண்ணேர், இப்படி அனுஷ்டானம் பண்ணேர், நாம யார் அதெல்லாம் சொல்றதுக்கு, நாம யார், நம்ம அனுஷ்டானத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோமா, கிரகசாஸ்திரத்தில் இருக்கோம், சன்னியாசியை சம்ரட்சணம் பண்றோம். அடியங்கள்ட்டையும் ஒருத்தர் வந்தார், ஏதோ அந்த பீடம் வாயில வார்த்தையை வச்சுட்டு நம்ம கிட்ட இல்ல, சரி மகானுபவர் இன்னும் ரொம்ப நான் பேசுவார், அவர்கிட்ட ஜாகிரதையா பேசணும் பழகணுமே, அப்ப அஹே கிரீவா, அப்பதான் ஞானானந்த மயந்தேவம் நிம்மலஸ்படிகாரதும் ஆதாரம் சர்வ வித்யானாம் அஹே கிரீம் உபாசமே, நீங்க ஏன் நம்ம அபசாரப்பட்டு போறோம் தெரியாது அப்படின்னா, அங்கேருந்து வந்தேர் விநியோகம்லாம் வாங்கிட்டேர், சுவாமி சன்னியாசி பார்த்து சாப்பிடக்கூடாது, எதுல அபிகமனத்துல, வாஸ்தவன்தான் வாஸ்தவன்தான், இப்ப எதுக்கு வந்தியர், தைரியம் வந்துருக்கு, ஏன்னா ஹரிகிரன் தியானம் பண்ணதும் கூட தேசிகன் இருப்பானோ, நான் ஹரிகிரீவ சோசன் சொல்றதுக்கு முன்னாடி தேசிகன் அங்க நிற்பான், தேசியன் இருக்கச்சே இல்லை எமக்கதிரி இல்லை எமக்கதிரி இல்லை எமக்கதிரி, வாஸ்தவன் தான் சுவாமி, என் அனுஷ்டானம் கிடையாது, நான் திருஷ்டியில பார்க்க கூடாது, சரி சுவாமி உம் அனுஷ்டானத்தை நீர் பண்றீரா, என் அனுஷ்டானம் என்ன, இன்னி வரை வெளியிலேந்த ஒரு பிரம்மச்சாரிக்கு சாதம் போட்டிருக்கீரா, இல்ல ஒரு கிரகஸ்தானுக்கு ஒரு சன்னியாசிக்கு சாதம் போட்டிருக்கீரா, சன்னியாசி சம்ரோஷனம் யாருது, கிரகஸ்தன் சுவாமி நீர் பண்ணிருக்கீரா, இன்னி வரை ஒரு சுவாமிக்கு பிட்சை சாதிச்சேன் உங்க ஆச்சாரியன் உம்மாச்சாரியன், அவரும் பெரிய மகானுபவர், உம்மா ஆச்சாரியனுக்கு ஒரு நாள் சிஷ்ய கிருத்தியத்துவம் பண்ணிருக்கிறான், பிக்ஷை சாதிச்சிருக்கிறான். அந்த யோக்கியதையில இங்க வந்து கேட்கிறீர, தப்புன்னு சொல்றீர், அர்த்தவார தப்பு சொல்றது ரொம்ப ஈஸி சுலபம். நான் என்ன கேட்கல சுவாமி, உம் ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியனுக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு கிருத்தியத்துவம் பண்ணணும். நம்ம ஆச்சாரிய கிருத்தியத்துவம் கட்டாயம் பண்ணியானு, ஏதோ ஒரு வியாஜ்யம் போய் எச்சை பரட்டுறது, பெருக்கிறது. நான் புருஷன் இல்ல, நான் பொம்னாட்டி இல்ல, யாரா இருந்தாலும் பெருக்கணும். நான் பெரிய பணக்காரன், நீ லட்சம் ரூபாய் கொடுக்கறது போல ஒரு பெருக்கு பெருக்கு வேண்டாம். அவர் சன்னதியில போய் பெருக்கு, நன்னா இருப்ப, க்ஷேமமா இருக்கும், உன் வம்சமே க்ஷேமமா இருக்கும். பணம் கொடுத்தேன்னா நீ மட்டும்தான். இந்த ஆச்சாரியின் திருவடி வாரத்துல, ஐயோ இப்படி ஏழ்றாரு, அந்த ஏழ்ற இடம் சரியில்லையே, பெருக்கு, நாலு பேர் இருக்க பாக்கறாதான் ஜெயிச்சு பாக்காத, இப்படி இப்படி சுத்தி முத்தி பார்த்துட்டு கையில ஒரு வச்சுண்டு அவ தலையில எல்லாம் காமிச்சுண்டு அப்படி எல்லாம் பெருக்கப்படாது. கீழே குனிஞ்சு பதிசா போனது தெரியப்படாது, வந்தது தெரியப்படாது. அடுத்தவாட்ட என்ன அதெல்லாம் ஒண்ணு பேசாதீங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஆச்சாரியனுக்கா என்னவோ பண்றான், அவன் என்னென்னவோ பண்றான், நான் எல்லாம் தூசு சுவாமி, என்னெல்லாம் முன்னிறுத்தாங்க, அப்படி தனியா தண்ணிலும். அப்படி ஆச்சாரிய பக்தி வேணுமா? அப்படி ஆச்சாரிய பக்தி இருந்ததுன்னா நம்ம பக்கத்துல எம்பெருமானே வரமாட்டான், யமன் இல்ல எம்பெருமானே வரமாட்டான். அப்படி சிக்ஷிக்கிறதுக்காக பிரகலாதன் எப்படி இருந்தானோ அந்த ஸ்திதியில எம்பெருமான் வரானா. அந்த மாதிரி இவனுக்கு என்னாச்சு, உள்ள போயிட்டான் எம்பெருமான் சேவிக்கிறதுக்கு, சேவிச்சாச்சு. அந்த சமயம் தான் இவனோட பயோடேட்டா வருது, பார்த்துட்டு இருக்கான். சுவாமியே வந்து அந்த கீழே போறாமங்க, ஏதோத்தக்காரி சன்னதியில கீழே போயிட்டு இருக்கானே அவன்தானது அப்படிங்கிறாலும், சரி ஏதோத்தக்காரி பார்த்துட்டாச்சு, கரெக்டா இருக்கு, அட்ரஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, நம்பர் எல்லாம் கரெக்டா இருக்கு, போயிட்டு இருக்கான். அதுவும் திருஷ்டியில பார்த்தாச்சு, ஐயோப்பா இவ்வளவு பாவம் பண்ணிருக்கானே, புர்றாவன அப்படிங்கிறதுக்காக திரும்பி பாக்குறான், கீழே பாக்குறான், கோபுரவாசல கால வச்சுட்டான். ஐயோ கோபுரவாசல கால வச்சுட்டானே, இனிமே நான் கூட பக்கத்துல போக முடியாது, எப்ப ஏற்பட்டதான ஸ்திதி இது. சரி இனிமே இதுக்கு காரியம் இல்ல, சுவாமி தேசிகன் வேற மெய்வரத மகாத்மியத்துல எழுதிட்டேர், இந்த கட்டைடுறான்னு அந்த கட்டை கொடுத்தாரான். கட்டை தொப்புன்னு தூக்கி கீழே போட்டான். அவன் செய்ய முதல் தடவை இப்பதான் கையெடுத்து அப்படி சேவிச்சேன், எம்பெருமான் இங்க நிறுத்திட்டான். இன்னைக்கு தான் ஒவ்வொரு சன்னதியா பார்த்தேன், யார் யார் இருக்காங்கிறது, யாரோ பாஷிகாரன் சொல்லு, எம்பெருமான் சொல்லு, சுவாமி தேசியன் சொல்லு, பாப்பா நான் இருந்து இன்னைக்கு தான் பார்த்தேன். நான் என்ன பண்றது, எனக்கு இன்னைக்கு தான் புத்தி கிடைச்சது, இது என்னமோ இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறான். சரி குடும்பம் பாக்குறேன் அப்படின்னு பார்த்தான். ஐயோ நீ பண்ண பாவம், கீழே யாரு, யம தர்மராஜா சைன் பண்ணிருக்கார், இந்த பக்கம் அட்டாச் பண்ணிருக்கார், யாரு சித்திரகுப்தன், பண்ணதெல்லாம் கரெக்டு, இவனுக்கு எதாவது பனிஷ்மெண்ட் கொடு. இல்ல அப்பதான் சொன்னாராம் பட்டர், சுவாமி தேசிகன் சன்னதி சேவிச்சியா, ஆ சேவிச்சுட்டேன், தைரியமா இனிமே வெளியே போ, இது தூக்கி வெளியே போட்டுடும், இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, அதனாலதான் அவனுக்கே தேவையில்லைன்னு போட்டுட்டாங்கிறானா எம்பெருமான். அப்பேற்பட்டதான வசத்தியான ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியல் போக்கு முகர்ந்து கூடா தேதி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கரத்து பாழி எந்தோளுடைய பத்மநாபன் கையில், ஆழி போல் மின்னி வலம்பொறி போல் நின்றதிர்ந்து தாழா தேசாங்க உதைத்த சரமழை போல். எம்பெருமான் திருவடிவாரத்தை, ஆச்சாரியன் திருவடிவாரத்தை பத்தின்று போய் அப்படி சரணடைஞ்சோம்னா, தாழாதேசானுங்கம் உதைத்த சரமழை போல் அவனோட அனுகிரகம் இப்படி கிடைக்குமா? வாழ உலகினில் பெய்துடாய் நாங்களும், இப்ப ஏற்பட்ட அனுகிரகம் கிடைச்சதுன்னா இந்த சித்தாந்தம் ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தத்துல நம்மளும் வாழலாம், பெரிய மகானுபாவரா வாழலாம். நாங்களும் மார்க நீராட, அதுக்கப்புறம் இன்னும் அத்தி உன்னதமான பகவத் அனுபவம் கிடைக்கும். மார்கழி நீராட, அந்த எம்பெருமானோட பகவத் குணாதேசியங்கள் என்பதான குணானுபவங்கள்ல ஈடுபட்டு அப்படி மூழ்கி தலைக்கலாமாம் சுவாமி தேசியன் காட்டிய வழியில. புல்லும் சிலம்பினகான் புல்லாய் என் கோயிலில் வெள்ளை வலிசெங்கின் பேரர்வம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பெய்மென்று கள்ளச்சகரம் கலக்கழிய காலோச்சி, வெள்ளத்தளவில் துயிலம் அந்த வித்தனை உள்ளத்து கொண்ட முனிவர்களும் யோகிலும், மெல்லையெழுந்து அறியின்ற பேரவும் உள்ளம் புகுந்து குளிந்தேலோரம்பாவாய், பிதார்க்க சிம்மாய கல்யாண குலசானே சிமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ, சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.